ശ്രീശൈലവം സ്യാധ്വരിതല്ലജസ്യ നാരായണാര്യസ്യ കൃപൈകപാത്രം തസ്യാത്മജം ശ്രീവരദാര്യസൂരിം വിദ്വദ്വരേണ്യം പ്രണതോസ്മി ഭക്ത്യാ. നാവൽ പാക്കം ശ്രീമദ് ഉഭയവേദാന്താചാര്യ വരദതാതാര്യ മഹാദേശികൻ എങ്കിര ആചാര്യനുടെ തൃണക്ഷത്ര ദിനം ഐപ്പസി മാസം ഹസ്ത തൃണക്ഷത്രം. അന്ന ദിനത്തിലെ അന്ത സ്വാമിനിയുടെ സ്മരണമാക ചില വിഷയങ്ങളെ അടിയൻ ഇങ്ങേ ചൊല്ല പോകേ. ഒരു ഉത്തമ ആചാര്യനായി എഴുന്നള്ളിയിരുന്നവർ, പല പേർക്ക് വേദ അധ്യയനങ്ങളെല്ലാം ചൊല്ലി വൈത്തവർ, പല പേർക്ക് കാലക്ഷേപങ്ങൾ സാധിത്തവർ, പല പേർക്ക് തർക്കപാഠങ്ങൾ മുതലാണവറ്റെ സാധിത്തവർ, പല പേർക്ക് സമാശയന ഭരണ്യാസങ്ങളെയെല്ലാം പണി അപ്പടിയും ആചാര്യനായി ഇരുന്നവർ, പല കൈങ്കര്യങ്ങൾ വേദപാരായണ കൈങ്കര്യം മുതലാണ് കൈങ്കര്യങ്ങളെല്ലാം ചെയ്തൊള്ളിനവർ, പല പേർക്ക് നൽവഴി പഠിത്തിനവർ, അതാവത് ആചാരം ശ്രദ്ധ ഭക്തി മുതലാണതെല്ലാം അവർക്ക് ചൊല്ലിക്കൊടുത്തു അവരെ നല്ല വഴിയിലേ ആക്കിയവർ, ഇപ്പടി പല വൈഭവങ്ങൾ ഇന്ന് സ്വാമിക്കുണ്ട്. അതിൽ ഇപ്പോ അടിയൻ വന്ന് ഇപ്പൊ വിജ്ഞാപനം പണപ്പോറ വിഷയം, ഇന്ന് സ്വാമി തിരുവുള്ള മുഖന്ത കൈകര്യങ്ങൾ, തിരുവുള്ള മുഖന്ത വിഷയങ്ങൾ, ഇവർക്ക് പിടിച്ച വിഷയങ്ങൾ എവൈ, അതെ പാർത്താലേ ഇവരുടെ ദിവ്യ ചരിത്രത്തിലെ എത്ര അഴകാക ഇന്ന് സ്വാമിയാണവർ ഭഗവത് കൈങ്കര്യ രഥരാക ഇരുന്നിരിക്കാർ അപ്പിന്ന് തെരിയ വരും. അതിനാലേ ഇന്ന് സ്വാമി തിരുവുള്ള മുഖന്ത ഇവർക്ക് പിടിച്ചതാണ് ഒരു പത്ത് വിഷയങ്ങൾ ചൊല്ല പോറ. സമീപ കാലത്തിൽ തന്നെ ഇന്ന് സ്വാമി എഴുന്നള്ളിയിരുന്ന, ഇപ്പോ 98 തിരുനക്ഷത്രം, ഇപ്പൊ എഴുന്നള്ളി ഇരുന്നാർന്നാ 98 തിരുനക്ഷത്രം. ഒരു നാവൽ പാകത്തിലെ ഇവരുടെ തിരുത്തോപ്പണാർ അഗ്നിഹോത്രം സ്വാമിയാജി നാരായണ താതാര്യ മഹാദേശികൻ, അവരുടെ സന്നിധിയിലേ ഇവർക്ക് സകലമും വേദാധ്യയനം കാലക്ഷേപം എല്ലാമേ. ഇവരുടെ മാമനാർ സ്വാമിയായി എഴുന്നള്ളിയിരുന്നവർ മധുരാന്തകം സ്വാമി, അവരിടം കൊഞ്ച തർക്കപാഠം. അത് മാതിരി നാവൽ പാകത്തിലെ ശ്രീമദ് അയ്യാസ്വാമി, അവരിടം കൊഞ്ച തർക്കപാഠം, ചില വേദാന്ത ഗ്രന്ഥങ്ങൾ, ഇപ്പടിയാ മഹാൻകളിടം പാഠങ്ങളെല്ലാം പഠിത്ത് ഒരു മഹാപണ്ഡിതർ മഹാജ്ഞാനി മഹാ ആചാര്യൻ ആക എഴുന്നള്ളിയിരുന്നു പല പേർക്ക് നമ്മളുടെ സിദ്ധാന്തത്തെ പറപ്പിന ഒരു ഉത്തമമായ ജീവിതം ഇന്ന് സ്വാമിക്ക്. ഇപ്പൊ ഇന്ന് സ്വാമി തിരുവുള്ള മുഖന്ത വിഷയങ്ങൾ അപ്പം പാർക്കലാം. മുതൽ വിഷയം വേദം. വേദം അത്തന ഉസ് ഇന്ന് സ്വാമിക്ക് നിറയ പേർക്ക് വേദാധ്യയനം പണി വച്ചിരിക്ക, ഇവരെ ഓയാതെ സന്ത ചൊല്ലിട്ടിപ്പ അടി എനിക്ക് തെരഞ്ഞ് ചിന്ന വയസ്സില് ശ്രീരംഗത്തില് അങ്ങ് ഇവർക്കിട്ട് വേദം സന്ത ചൊല്ലിക്കണം അപ്പം ചില പേർ വരുവാൽ അവർ ശ്രദ്ധയോടെ വര അവൾക്കും മേല അധിക ശ്രദ്ധ ഇവർക്കുണ്ട്. അവൾക്ക് ഇപ്പിയാത് വേദാധ്യയനത്തെ പണി വെക്കണം മുടിച്ച് വെക്കണം എന്നതാ അധിക ശ്രദ്ധയുണ്ട്. അടിയൻകിട്ട കൂടെ ரொம்ப சிரமப்பட்டுதான் வேதாத்தியனத்தை முடிச்சு வச்ச. அதாவது என்ன கேட்டா, அடியன் அவருடைய குமாரன், ஆனா ஆத்துல ரொம்ப சிரமமான காலம் ஒன்று இருந்தது, அந்த எத்தனையோ பாடுபட்டு எப்படியாவது முடிச்சு வைக்கணும் அப்படின்னா முடிச்சு வச்சார். அடியனுடைய தம்பிக்கும் அந்த மாதிரி இன்னும் கூட நிறைய பேர் இந்த சுவாமியிடம் அத்தியனம் பண்ணவர்கள். அதுக்கு மேல வேத பாராயணம் இவருக்கு திருவுள்ள முகந்த விஷயம். பல சன்னிதிகளில் வேதபாராயணம், குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் புறப்பாடுகளில் வேதபாராயணத்தில் விடாத கலந்துப்பார். மாதிரி திருக்குடந்தை, திருவேந்திபுரம், இந்த திவ்ய தேசங்கள்லாம் எல்லா வருஷமே விடாது போய் கைங்கரியம் பண்ணியாகும். அதுக்கப்புறம் நாவல் பாக்கம் காஞ்சிபுரம் கேட்கவே வேண்டாம், இது சித்தம், எப்பவுமே இந்த கைங்கரியம் உண்டு. இந்த மாதிரி அந்தந்த திவ்ய தேசங்களில் போய் வேதபாராயண கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சுவாமிக்கு ரொம்ப திருவுள்ளம். அதுல கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும், ஏன்னா அங்கங்க போனா இவரே தான் தலிகையெல்லாம் பண்ணி இவரே அமுது செய்யணும். அதாவது என்ன கேட்டானா, பந்துக்கள் இருக்கிற இடம் இல்லாத இடம் இப்படிலாம் நிறைய உண்டு. அப்ப பந்துக்கள் இல்லாத போயிட்டா இவாளதான் எல்லாத்தையுமே பண்ணிக்கணும். இப்படிதான் அடியே சித்தியா வலைப்பட்ட சுவாமி இவர் இவெல்லாம் அப்படிதான் பண்ணுவா. திவ்ய தேசங்கள்லாம் போவா, அவளே தள்ளி பண்ணி சாப்பிட்டு அவளே வேத பாராயணம் கைங்கரியம் பண்ணுவா. அதுக்கான சிரமம் எல்லாம் சமமாக நினைக்காமல் அந்த கைங்கரியத்தை பிரதானமாக லட்சியமாக வச்சு பண்ணி கொண்டிருந்தார்கள் என்பதற்காக சொல்றேன். அது மாதிரி திருமலையில, திருச்சாவனூர்ல அங்கெல்லாம் கூட கைங்கரியம் பண்ணிருக்கா. பல இடங்கள்ல வேத பாராயண கைங்கரியம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது வேதம் சொல்லிக் கொடுத்தல், வேத பாராயண கைங்கரியம். அது மட்டுமில்லாமல் ஓயாமே பஞ்சாயத்து சொல்லிட்டு இருப்பார் வேதம். அதாவது உத்தியோக நிமித்தமாக வெளியிலாம் போக வேண்டி இருந்தா கூட அப்ப கையில பதம் என்னின்றே போயிட்டு இருப்பார். வேதமே வஜபயன் நித்தியம் அப்படின்னு சொல்றது, வசிஷ்டம் ஜபதாம்பரம் அப்படின்னு சொல்றது. மகரிஷிகள்லாம் வேதம் சொல்லிட்டேதான் காத்துல போயிட்டு இருப்பாளாம். அந்த மாதிரி வேதம் சொல்லிட்டேதான் இந்த சுவாமி போயிட்டு இருப்பார். ஆக இவருக்கு பிடிச்ச விஷயம் ஒன்னு வேதம், ரெண்டாவது ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யத்துல நித்திய பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். நித்தியமே ஸ்ரீபாஷ்யம் கொஞ்சமாவது பாராயணம் ஆத்திரம் இல்லாம இருக்காது. அப்படியே பிதாமகன் சோமயாஜி சுவாமி சாதிக்கிற வழக்கம், நித்தியம் ஸ்ரீபாஷ்ய பாராயணம் பண்ணணும், கொஞ்சமாவது பண்ணணும் அப்படின்னு. அது அத்தனை விசேஷமா, ஏன்னா மொத்தமும் பகவத் குணத்தை சொல்றது. அதனால இந்த சுவாமி நித்திய பாராயணம் ஸ்ரீபாஷ்ய பாராயணம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீபாஷ்ய சதஸ், அது ரொம்ப இந்த சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். சதஸ்ல அன்வைக்கிறதுக்காக என்ன ஆனாலும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு சதஸ் அன்வைப்பார். அது மாத்திரம் இல்ல, சதஸ்ல அந்த சொன்ன விஷயங்களையே திருப்பி திருப்பி மனசுல சர்வணம் பண்ணி பண்ணி பண்ணி சதஸ்லாம் முடிஞ்சப்புறம் அவ்வா காரியத்தை முடிச்சுட்டு போயிடுவா. ஆனா அந்த விஷயத்தையே ஆலோடனம் பண்ணி ஆலோசனம் பண்ணி அதுல என்ன சித்தாந்தம் அப்படிங்கறதுல ஒரு தீர்மானம் வர வரைக்கும் இந்த சுவாமி விடமாட்டார். எல்லார்கிட்டையும் சொல்லுவார். எத்தனையோ சதஸ் எல்லா வருஷமும் பல சதஸ்ல கலந்துக்கிறார் மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீரங்கத்திலேயே வாராவாரம் நடக்கிற சதஸ் அப்படின்னா ஒண்ணு இருந்தது, சிபாஷ்ய சதஸே எல்லா வாரமும் சிபாஷ்ய சதஸ். அதுக்கெல்லாம் இந்த சுவாமி வந்து விடாம எழுந்துள்ளார். அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் இதான் முதல்ல சொன்னேன். நிறைய பேருக்கு காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார். ஸ்ரீரங்கத்தில் காலக்ஷேபம் சாதிச்சார், திருவேந்திபுரத்தில் காலக்ஷேபம் சாதிச்சார், அப்புறம் திருநின்றவூர் வந்து அங்க காலக்ஷேபம் சாதிச்சார். இவர் எழுந்துள்ள இந்த இடங்கள்லாம் இவருக்கு வந்து காலக்ஷேபம் கேட்பதற்கு சிஷ்யர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டே இருந்தார். அதனால ஸ்ரீபாஷ்ய பாராயணம், ஸ்ரீபாஷ்ய சதஸ், ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம், ஸ்ரீபாஷ்ய விசாரம் ஓயாத விசாரம் பண்ணிட்டு இருப்பார். அதனால அது ரொம்ப திருவுள்ள முகந்த விஷயம், ரொம்பவும் பிடித்த விஷயம் ஸ்ரீபாஷ்யம். இது எம்பெருமானார் தெய்வத்த கைங்கரியத்தில் முக்கியமானது. ஏன்னா எப்பொழுதும் ஸ்ரீபாஷ்யம் அதை வாசித்து பிரவர்த்தனம் பண்ணி எல்லாம் பண்ணணும் தான் பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார். அது அப்படியே சிரஸ்ல வகித்து அந்த கைங்கரியத்தை விசேஷமாக நடத்தி கொண்டிருந்தவர் ராமானுஜாரிய திவ்யாஜ்யா. எம்பெருமானுடைய திவ்யாஜ்யை அது. அடுத்த மூணாவது விஷயம் இந்த சுவாமிக்கு திருவுள்ள முகந்தது நித்திய கர்மானுஷ்டானம். அதை விசேஷமா பண்ணணும்னு என்ன, நித்திய கர்மானுஷ்டானம் எல்லாரும் தான் பண்றா, ஆனா ரொம்ப பிரீத்தியோடு கூட ரொம்ப விசேஷமா பண்ணியாகும். ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருந்தபோது காவேரி ஸ்நானம், உதயாத்து பூர்வம் காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு அந்த உதயத்துக்கெல்லாம் சந்தியாவந்தனம் தவறாத பண்ணியாரு, ஒரு நாளும் தவறாது. ஸ்ரீரங்கத்தில் அந்த காலத்தில் மகான்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, எந்த மழை பெய்தாலும் சரி காவேரி ஸ்நானத்தை விடமாட்டான், எந்த குளிர் ஆனாலும் சரி எந்த மழையானாலும் சரி காவேரி ஸ்நானத்தை விடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வச்சுட்டு இருந்தான். அந்த மாதிரிதான் தனுர்மாச ஆராதனம் சீக்கிரம் பண்ண வேண்டியிருக்குன்னா அதுக்கு முன்னாடி 4 மணிக்கே எழுந்திருந்து காவேரிக்கு போய் தீர்த்தமாட்டி வந்து திருவாராதனம் பண்ணி. அது மாதிரி காவேரி ஸ்நானம், நித்தியம் காயத்ரி ஜபம், 1008 தடவை காயத்ரி ஜபம் நித்தியமுமே கர்த்தால. அதுக்கு அதே மாதிரி ஔபாசனம், வைஸ்வதேவம், இதெல்லாம் இவருக்கு திருவுள்ள முகந்த விஷயம். அன்ன வைஸ்வதேவம் பண்ணா ரொம்ப திருப்தி. அதுக்காக நிறைய பேர்த்த சொல்ற வழக்கம், எனக்கு வைஸ்வதேவ பிரசாதம் வேணும். அதான் இந்த சுவாமி இருந்த வரைக்கும் வைஸ்வதேவம் பண்ணிட்டு இருந்தார். தேவிகளோட இருந்தாதான் வைஸ்வதேவம் பண்ண முடியும், தனியா இருந்தா பண்ண முடியாது. அதனால அம்மா பரமிச்சு அப்புறம் பண்ண முடியாத படுத்தி வரால, அப்ப எங்க புத்திரர்களை எல்லாம் கொண்டு வைஸ்வதேவம் பண்ண வச்சு அந்த வைஸ்வதேவ பிரசாதம் சீகரிக்கணுங்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டினவர். அந்த மாதிரி உபவாசம், உபவாசம், ஏகாதசி உபவாசம் முதலான உபவாசங்கள்லாம் ரொம்ப சிரத்தையோட இருந்தாகும். சில சமயம் ஏகாதசி, சவணத்வாதசி, அடுத்தடுத்து ரெண்டு நாள் உபவாசம், மூணாம் நாள் இந்த சுவாமி பண்ற திருவத்தியனம் சிராத்தம் வரும். ஆனா கூட இந்த ரெண்டு நாள் உபவாசம் இருந்துட்டு மறுநாள் தான் திருவத்தியனம் பண்ணியாகும். ஆக இந்த மாதிரியான கர்மானுஷ்டானங்கள்ல அத்தியந்த ருச்சி, அத்தியந்த ஸ்ரத்தா அப்படிங்கிறத சுவாமி காண்பித்தார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸ்ரீமத் ராமாயணம். இது கட்டாயம் சொல்லியாகணும், ஏன்னா ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் நித்தியமே உண்டு ஆத்துல. சில விசேஷ சமயத்துல தீர்க்கம பாராயணம் நடக்கும், நவராத்திரி சமயத்துலன்னா. அப்போ பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்தும் போது கண்ட்லேருந்து ஜலஜலமா குட்டிட்டு இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், நிறைய விசேஷ அர்த்தங்கள் எல்லாம் சாதிச்சாகும் ஸ்ரீமத் ராமாயணத்துல. விசேஷமான அனுபவம், விசேஷமான அர்த்தங்கள், இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அப்படி எங்களுக்கு சிலதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், இந்த சுவாமி சாதிச்ச விசேஷ அர்த்தங்கள் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் வரும், நிறைய பேர் சந்தேகங்கள்லாம் கேட்டிருக்கா, ஏன் பெருமாள் ஸ்ரீராமன் வந்து வசிஷ்டர் சொன்னா கூட கேட்கல? வசிஷ்டர் சொன்னாரோ இல்லையோ, நீர் வந்து திரும்பி ராஜ்யத்துக்கு வந்துடலாம், மனப்பிரவேசம் பண்ண வேண்டாம், நான் குருவா இருந்து நான் சொல்றேன், குரு வச்சனத்தை செய்யலாமே அப்படின்னு சொல்ற வசிஷ்டர். ஆனா பெருமாள் செய்யல. அப்ப குரு சொன்னா செய்ய வேண்டாமா? அவர் எதை சொன்னாலும் செய்ய வேண்டியது தானே, ஏன் வசிஷ்டர் சொன்னா செய்யல அப்படின்னு கேள்வியெல்லாம் வரும். அதே மாதிரியாக சாதரம் சபரி தத்த பலமூலாபிலாஷினி, சபரி கொடுத்த பழத்தை பெருமாள் ஏத்துண்டான்னு வரும். சத்தியனா இருக்கிறவர் யார் எதை கொடுத்தாலுமே ஏத்துக்க மாட்டார், அது பெருமாளே சொல்ற. சத்திரியர்கள் வந்து கொடுக்கலாம், வாங்கக்கூடாது. தத்யாத்து ந பிரதி கிருண்ணியாத்து அப்படின்னு ராமாயணத்திலே வரும், கொடுப்பார தவிர வாங்க மாட்டார். ஆனா சபரி கொடுத்த மாத்திரம் வாங்கிக்கிறார், ஏத்துக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சபரி வந்து அந்த தசரத திருக்குமாரர் உமக்கு கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்கல, புருஷோத்தமனுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்கிறார். சாட்சாத் பரமாத்மா பரபிரம்மம் அவனுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப பெருமாள் என்ன பண்றார், அந்த அவதாரம் அப்படிங்கறத விட்டுட்டு புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கிற அப்படின்னால அதை வாங்கிக்கிறார். இந்த மாதிரி நிறைய விசேஷ அர்த்தங்கள்லாம் சாதிச்சான் ஸ்ரீமத் ராமாயணத்துல. ஊற்றம் நிறைய இருந்தபடினால ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனங்கள்லாம் சுவாமி பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமா நிறைய பேர் கேட்டு. அடுத்தது சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா, பாடம் சொல்லுதல். காலக்ஷேபம் சாதிக்கிறார் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் தர்க்க பாடங்கள், இன்னும் வேற ஏதாவது பாடங்கள், வேதாந்த கிரந்த பாடங்கள், இதெல்லாமும் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தாகும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தா, குறிப்பா பாடசாலையே வாத்தியாராக உபாத்தியாயராக இருந்தவர். ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீமத் ஆண்டவன் பாடசாலையில கொஞ்சம் வருஷம் உபாத்தியாயராக இருந்தார், ஏழு வருஷம் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து திருவேந்திபுரத்தில் அங்க பாடசாலை உபாத்தியராக இருந்தார், வேத பாடசாலையில். அப்புறம் ஸ்ரீரங்கத்திலேயே சௌத வித்யாலயம் அப்படி சௌத பாடசாலையும் பாடசாலை இருந்தது, அங்க வந்து உபாத்தியாயராக எழுந்தொழி இருந்தார். இது மாதிரி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுல எத்தனை திருநட்சத்திரம் ஆனாலும் அதுல கொஞ்சம் கூட இது இல்லாமல், தளர்வு இல்லாமல் சாதிப்பார். அப்படியே நிறைய பாடம் கேட்டிருக்கேன், அதாவது தர்க்க பாடங்கள் எல்லாமே நிறைய கேட்டிருக்கேன், சிந்தனையாக கேட்டிருக்கேன். எங்க சிலபஸ்ல இல்லாததெல்லாம் இவர் தான் அப்படியே தோப்பனார் தான் சாதிப்பார். சிலபஸ்ல இருக்கிறதெல்லாம் அங்க ஆயிடும், இல்லாத பாடங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாதிப்பார். அந்த மாதிரி பாடம் சொல்லுதல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அடுத்த விஷயம் அனுசந்தானம் பண்ணுதல், அதாவது ஏதாவது வாயில சொல்லிட்டே இருப்பார். பிரதானமா வேதம், அப்படி வேதம் இல்லாட்டா ஸ்தோத்திர பாடங்கள், வேற ஏதோ சிந்தை அப்படிலாம் இருக்காது. இந்த வேதம் ஸ்தோத்திர பாடம் இதுதான் வாயில, இதுதான் மனசுல சிந்தை. ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டி இருக்கும் உத்தியோக நிமித்தமாக. அப்ப நடந்து போனா அதுக்கு வந்து முக்கால் மணி காலம் ஒரு மணி காலம் ஆகும்னா, அந்த முக்கால் மணி காலம் ஒரு மணி காலமுமே கையில ஏதாவது எண்ணிட்டே தான் போயிட்டு இருப்பேன். சகஸ்ரநாமம் அந்த மாதிரி பிரயாணங்கள்லாம் பண்ணச்ச, சகஸ்ரநாமம் நித்தியம் தயா சதகம். ஒரு தடவை கிடையாது, ரெண்டு தடவை மூணு தடவை தயா சதகம். தயா சதகம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதையும் சொல்லணும். நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்துல ஒண்ணு தயா சதகம். விடாத அழுக்காம செலுக்காம சாதிச்சுட்டு இருப்பார். ஏன்னா அதுல அத்தனை அர்த்தம் இருக்கு, அந்த அர்த்தமும் சாதிப்பார். இந்த மாதிரி ஓயாமல் சத்விஷயங்களை அனுசந்தானம் பண்ணி பண்ணியே கையில எண்ணிட்டு இருப்பார், வாயில சொல்லிட்டு இருப்பார், இப்படியேதான் இருப்பார். அதுக்கு அடுத்த விஷயம், இந்த சுவாமி திருவுள்ள முகந்த விஷயம் அப்படின்னு கேட்டா தாயார் சந்நிதி. இதை பத்தி அடியேன் பல தடவை சொல்லிருக்கேன், ஆனா ரொம்ப அழகான விஷயம். அதாவது பெருமாள் சந்நிதி கூட ரெண்டாம் பட்சம் தான். ஸ்ரீரங்கத்துல தாயார் சந்நிதியில போய் நிறைய பிரதட்சிணம் பண்ணுவார், நிறைய வாட்டி சேவிப்பார். சேவிக்கிறதெல்லாம் பிரணாமங்கள்லாம் 108 தடவை தான் இருக்கும். பிரதட்சிணமும் அப்படிதான், பிரதட்சிணம் பிரணாமங்கள்லாம் 108 தடவை சேவிச்சு நிறைய தடவை பிரதட்சிணம் பண்ணிட்டு இருப்பார். தாயாருடைய ஸ்தோத்திரங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் பிராட்டியினுடைய தத்துவத்தை பத்தி இவர் சாதிக்கிறார், கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்க. தாயார் எப்படி சர்வேஸ்வரியாக இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் எழுதியிருக்கார். இதெல்லாம் எழுதினா வெறும் புஸ்தக விதத்திற்காக எழுதினது இல்லை. இவருக்கு அத்தனை தாயார் சன்னதியில் ஸ்ரீரங்கத்துல அவ்வளவு ஒரு ஈடுபாடு. நம்ம ஆச்சாரியர்களை பார்த்தா தெரியும், நம்ம ஆச்சாரியர்கள் தாயார் விஷயத்தில் விசேஷ ஈடுபாட்டில் இருந்தவர்கள் 4 ஆச்சாரியர்கள் சொல்றார். முதல்ல ஆள வந்தார், அவர் தாயாருக்காக முதல் முதல்ல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணவர். அதுக்கப்புறம் பராசர பட்டர், கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வான் சீஸ்தவம் சாதித்தார், பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோசம் சாதித்தார். இதையெல்லாம் பின்பற்றி பகவத் ராமானுஜர் கத்தியத்தில் சூர்ணங்க அருளி செய்தார். இவர்களுடைய பாணியிலேயே பிராட்டிக்கு அவருடைய உயர்வை கொஞ்சம் கூட குறைக்காமல் ஸ்தோத்திரம் அருளினர் சுவாமி தேசிகன். ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீகுண ரத்ன கோஷம், சதுஸ்லோகி, ஸ்ரீஸ்துதி அப்படின்னு. அதனால நம்ம சம்பிரதாயமே தாயார்கிட்ட விசேஷமான ஈடுபாட்டோடு ஆச்சாரியர்கள் இருந்த ஒரு சம்பிரதாயம் இது. அதனால்தான் அந்த பெருமையை விடாம சொல்ல முடியுது. பெருமையை சொல்றோம் அப்படின்னா ஏட்டிக்கு போட்டிக்காக சொல்றது இல்லை. இது ஒரு அனுகிரகம் இருந்தாதான் அப்படி சொல்ல முடியும், இல்லாட்டா சொல்ல முடியாது. அந்த ரீதியில அது மாத்திரமில்லை, ஒரு குழந்தைகளுக்கு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். அப்பாவை காட்டிலும் எந்த குழந்தை ஆனாலுமே அப்பாவை காட்டிலும் அம்மா தான் பிடிக்கும்னு சொல்லும். அந்த மாதிரி நிசர்க்கமாக இவர்களுக்கெல்லாம் பெருமாள் சந்தையை காட்டிலும் தாயார் சந்தி ரொம்ப இஷ்டம். அந்த தாயார் சந்தையை பிரதட்சிணம் ரெண்டே இருப்பார், நிறைய சீஸ்துதி. அதுவும் நவராத்திரிலாம் வந்துருந்ததுன்னா சீசுத்த பாருன்னு நிறைய பண்ணணுங்க. நித்தியம் ஒரு தடவை சொன்னா போறாது, நிறைய சொன்ன 108 தடவை ஆச்சானுவா. அந்த மாதிரி விசேஷமான ஈடுபாட்டில் இருந்தபடியினால தாயாருடைய வைபவங்களை எல்லாம் தொகுத்து நிறைய கிரந்தங்கள்லாம் சாதிச்சார். தாயாருடைய வைபவங்களை தேசிகன் என்ன சொல்றார், சாட்சாத் சுவாமி என்ன சாதிச்சிருக்கார், இதெல்லாம் வச்சு கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அதான் மறுபடியும் சொல்றேன், இந்த கிரந்தங்கள்லாம் அனுபவங்களுடைய ஒரு பரிவாகமாக வந்த கிரந்தங்களே தவிர தத்துவங்களுடைய பரிவாகம், அனுபவத்தினுடைய பரிவாகம், அதே தவிர ஏட்டிக்கு போட்டியான வந்த கிரந்தமே எதுவுமே கிடையாது. அந்த அனுபவம் இருந்தாதான் அந்த அர்த்தமே தோணும். இலத்வாம் சீலரூபரிதைஹி பரம பிரவிற்த்த சத்வேன சாத்விகதையா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி பிரஜாத தெய்வ பரமார்த்த விதை அப்படின்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். சாத்விகமான சாஸ்திரங்கள், சாத்விகமான சம்பிரதாயம், சாத்விகமான பாவம், இதெல்லாம் இருந்தாதான் புரியுமா, இல்லாட்ட புரியவே புரியாதான். அந்த மாதிரியாக இந்த சுவாமிக்கு தாயாருடைய வைபவம் அப்படி விசேஷமா புரிந்தது. அதுல எத்தனையோ சர்ச்சையெல்லாம் இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் சமாதானம் சாதிச்சிருக்க. அதுக்கு காரணம் தாயாருடைய அனுகிரகம் தான். அதனால தாயார் சந்நிதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப திருவுள்ள முகந்த ஒரு இடம். அடியவங்கிட்டலாம் கூட சொல்லுவார், தாயார் சந்தி பிரதட்சணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போங்கன்னு. இங்க ஊருக்கு போனோம்னா கூட தாயார் சந்தி என்ன பிரதட்சணம் பண்ணுங்களா, பண்ணிட்டு போங்க அப்படின்னு. அடுத்தது இந்த சுவாமி திருவுள்ள முகந்த விஷயம் ஸ்ரௌதம், அதாவது வேதத்திலே சொல்லப்பட்ட அக்னிஹோத்திரம் முதலானது. திருத்தோப்பனார், இவருடைய திருத்தோப்பனார் தான் சோமயாஜி அக்னிஹோத்திரம் சுவாமி. அவர் வந்து அடிக்கடி பண்ணக்கூடிய அந்த இஷ்டி முதலானதுல இவர் பங்கெடுத்துப்பார். இதுக்காகவே அந்த காலத்தில் போவா, இங்கிருந்து நாவல் பாக்கத்துக்கு போய் அந்த இஷ்டியெல்லாம் பங்கெடுத்துப்போம். யாகத்தில் பங்கெடுத்துட்டார், இஷ்டியில் பங்கெடுத்துட்டார். அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு இவருக்கு திருவுள்ள முருந்தாலும் பண்ண முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னு வந்தது. ஆனா கூட அந்த விஷயங்களை எல்லாம் நிறைய சொல்லுவார். அதனால வேத பாஷ்யம், வேத பாஷ்யத்துல ரொம்ப ஊற்றம் அதிகம். வேத பாஷ்ய பரிசை கொடுக்கணும்னு ஆரம்பித்து இந்த சுவாமி, அதாவது இவர் வயசாமப்புறவே கூட திருப்பதியில போய் அந்த வேத பாஷ்யங்கள்லாம் பரிசை கொடுக்கணும்னு ஆரம்பித்து பெரியவாளுடைய அனுகிரகங்கள்லாம் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் இவ்வளவு வயசானப்புறம் பரிசை கொடுக்க வேண்டாம்னு சொன்னான். நீங்கெல்லாம் சின்ன வயசுல பசங்க பரிசை கொடுக்கணும், இவ்வளவு வயசானப்புறம் எதுக்கு கொடுக்கறது? அதனால அவர் கொடுக்கல. ஆனா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேத பாஷ்யங்கள்லாம் சொல்லி வச்சார். ஸ்ரீரங்கத்திலே இந்த ஸ்ரோத பாடசாலா அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதுல ரகுநாத ஸ்ருதிகள் அப்படின்னு ஒருத்தர், நிறைய யாகம் நடக்கும் அங்க. மாத்தி மாத்தி மாத்தி யாகங்கள்லாம் நடந்துட்டே இருக்கும். அங்கெல்லாம் இவர் எல்லாத்திலையும் இவர் பங்கெடுப்பார். அவளை இவளை கூப்பிடுவா, இவரும் விடாத போவார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ஸ்ரௌத கர்மங்கள், அக்னிஹோத்திரம் முதலான கர்மங்கள் அதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த சுவாமி திருவுள்ள முகந்த விஷயம் பார்த்தா, தமிழ் அதாவது மகா சம்ஸ்கிருத ஜானி அதெல்லாம் இருக்கட்டும், இவரோட உத்தியோகம் வந்து இவர் தமிழ் ஆசிரியர், பள்ளிக்கூடத்தில் தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடிய அத்தியாபகராக இருந்தார். தமிழ் புலவர் அப்படிங்கிற பட்டம் வாங்கினவர். அதனால தமிழ் ரொம்ப பிடிக்கும். இவருடைய வார்த்தையிலேயே நிறைய திருக்குறள்லாம் நிறைய வரும். சில பேருக்கெல்லாம் ஆச்சரியம் இருக்கு, திருக்குறள்லாம் இவர் எதுக்கு சொல்றார் அப்படின்னு. ஆனா இவருக்கு பிடிச்சிருக்கு சொல்றார் அப்படிங்கறத முக்கியமான விஷயம். அதுல அவர் கடிதாசு எழுதும் போதே அடையவங்களுக்கெல்லாம் ஸ்ரீ வாசுதேவனுக்கு வேதோக்தமான ஆசீர்வாதம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நலம் நலமறிய ஆவல், உடல் நலம் பேணி வரவும், இப்படிதான் கடிதாசு இப்படிதான் இருக்கும். செந்தமிழ்ல இருக்க மாதிரி இருக்கும். தமிழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். கம்பராமாயணம், அதுக்கப்புறம் திருக்குறள், இதெல்லாம் ரொம்பவே பிடிச்ச விஷயம். பேச்சிலேயே அது நன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஆழ்வார் பாடல்கள் தான் இருக்கவே இருக்கு. அதுக்கெல்லாம் விசேஷமான அர்த்தங்கள்லாம் சாதிப்பார். இந்த மாதிரி வேதம், ஸ்ரீபாஷ்யம், காவேரி ஸ்நானம், ஜபம் முதலிய நித்திய கர்மானுஷ்டானங்கள், ஸ்ரீமத் ராமாயணம், நித்திய அனுசந்தானங்கள், நித்திய அனுசந்தானமே வச்சிருந்த, நித்தியப்படி அனுசந்தானம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா. ராமானுஜன் நூற்றாண்டாதிய ஒரு காலத்தில் நித்திய அனுசந்தானமா வச்சிருந்தார். நித்திய அனுசந்தானத்தில் ராமானுஜன் நூற்றாண்டாதி புஸ்து போட்டிருக்கான். அதான் நித்தியமே அதை யார் அனுசந்தானம் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவர் விடாமல் பண்ணியிருந்தா நான் நேரம் பார்த்துருக்கேன். அதே மாதிரியாக பாடஞ்சொல்லி கொடுத்தல், அது மாதிரி தாயார் சன்னதி, ஸ்ரௌதம், தமிழ், இந்த மாதிரி சிறிய திருவடி கூட இவருக்கு ரொம்ப பிடிச்சவர். சிறிய திருவடி ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, அவரை ரொம்ப பிடிக்கும். அது என்ன காரணம் தெரியாது அரியனுக்கு. ஆனால் அந்த சிறிய திருவடி சன்னதி வந்தால் அதை அப்படியே பிரதட்சணமா வருவார், கை கூப்புவார், அவர் என்னவோ சொல்லிட்டு இருப்பார். அதை மனசுக்குள்ள எதா எப்பவுமே சொல்லிட்டே தான் இருப்பார். எங்க கிட்டலாம் கூட சொல்லுவார், ஒரு சிறிய திருவடி சன்னதி கட்டணம்னு கூட இவருக்கு ஒரு ஆசை இருந்தது. ஏதாவது ஒரு சன்னதி ஒன்று கட்டணம் அப்படின்னு. ராமாயணத்தில் ஈடுபாடு இருக்கிறபடினால அந்த பெருமாள் கிட்ட ஈடுபாடு இருக்க மாதிரி சிறிய திருவடி கிட்டையும் ஈடுபாடு அதனால வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரியாக அது மாத்திரம் இல்லாமல் எல்லாருக்குமே ஹிதத்தை உபதேசம் பண்ணுவார். அதாவது சிக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவர் எல்லாத்தையும். சிக்க வச்சுக்கணும், சிக இருந்தா ரொம்ப விசேஷம், குடுமி இல்லாம இருந்தா அது வந்து சாஸ்திர சம்மதம் இல்லை, அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி. அதனால நிறைய பசங்கள்லாம் சிக்க வச்சுட்டு இருக்கான். பசங்கள்லாம், பசங்க பெரியவா பெரியவா தெரிஞ்சா மாத்திரம் இல்லை, சின்ன பசங்கள்லாம் கூட இவர் சொல்ற விதத்தை பார்த்து இவ்வளவு குடுமி வச்சுருவா. நிறைய பேர் இருக்கா அந்த மாதிரி. அந்த மாதிரி 12 தினம் நிட்டுக்கணும் இதையும் சொல்லுவார். 12 தினம் நிட்டுருந்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு அதெல்லாம் சாதிப்பார். சந்தியாவதனம் தெரியாத ஆளுக்கு சந்தியாவதனம் சொல்லி தரேன் வருவார். ஆக அந்த மாதிரியாக எல்லாரையும் அனுஷ்டானம் பண்ண வைக்கணும், சத்விஷயத்தில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு இது, அதுவும் ரொம்ப ஒரு பொறுப்பு, சமுதாய பொறுப்புன்னு சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி சம்பிரதாயத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு சமுதாய பொறுப்பு. அந்த பொறுப்பை தட்டி கழிக்காமல் அதை சாதித்தவர். அப்புறம் இந்த சுவாமியுடைய கல்யாண குணங்கள்னு அநேகம் இருக்கு. குறிப்பாக அடியன் அனுபவிச்ச ரெண்டு விஷயம், ஒன்று பொறுமை ரொம்ப அதிகம். ஏன்னா குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருந்தது. இந்த சுவாமி குடும்பத்தில் நிறைய கஷ்டப்பட்டார், ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஆதி காலத்தில் கொஞ்சம் பைசா இல்லாத கஷ்டப்பட்டிருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் குழந்தைகள் ஒன்று ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லை அப்படி எல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆனா எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த மனசுல பகவத் சிந்தைங்கிறது மாறினதே கிடையாது. தாயார் அனுகிரகத்தை நினைக்காம இருக்கிறதே கிடையாது. காலக்ஷேபங்கள்ல நிறுத்தினதே கிடையாது. நித்தியகர்மானுஷ்டானங்கள் குறைச்சதே கிடையாது. ஒரு அழுத்து சலுத்து வார்த்தை சொன்னதே கிடையாது. என்னமோ பகவத் சங்கல்பம் அப்படின்னு தான் சொல்வார். அவ்வளவுதான், இதுவரை அழுத்து சலுத்து என்ன வேண்டி கிடக்கிறது அப்படிங்கிறதே கிடையாது. என்னமோ பகவத் சங்கல்பம் என்னவோ நடக்கிறது அப்படின்னு தான் சொல்வார். சகலத்திலையும் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் வந்தா கூட அப்படி சிலதெல்லாம் அடைய இப்ப சொல்றதுக்கு தயங்குறேன். ஏன்னா அந்த அளவு கஷ்டம் எல்லாம் வந்தது. அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வந்தா கூட அதை சகிச்சுக்கக்கூடிய ஒரு சுவாவம். ரெண்டாவது சௌஹார்த்தம் அப்படின்னு ஒன்று சுவாமிக்கு சுகிருத், அதாவது என்ன கேட்டா எல்லாருக்குமே வேண்டிவர். எத்தான் நிறைய ஆச்சாரியர்களை எழுந்தா இல்லையா, முக்கூர் ஸ்ரீமத் ஹரிசிங்கர் எழுந்தொள்ளியிருந்தார். முக்கூர் ஸ்ரீமத் ஹரிசிங்கருக்கு இந்த சுவாமி கிட்ட விசேஷமான அபிமானம். சதஸ்ல கூட்டு முன்னாடி உட்காத்தி வச்சு வாதமே பண்ணியாகும். இவர் ஒன்று சாதிப்பார், ஒன்று சாதிப்பே ஒரு மணி நேரம் நடக்கும். ஒரு மணி நேரம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு 5 ரூபா கொடுத்தாங்க. என்ன நிறைய கத்தி இருக்க, போய் நெய் வாங்கி சாப்பிடு அப்படின்னு. அது எப்படி சம்பாவனையை தவிர அந்த மாதிரியாக திருக்கோந்தை ஆண்டவன் எழுந்தொள்ளியிருந்தார். பொன்றிபுரம் சுவாமி எழுந்தொள்ளியிருந்த பரவாக்கோட்டை சுவாமி எல்லாருடைய அபிமானத்துக்கும் பாத்திரமாகும். இங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாரும் வந்து இந்த சுவாமியை ரொம்ப அபிமானத்தோடு இருந்தார்கள். அது மாத்திரம் இல்லாமல் எத்தனை மகான்கள் யார் யார் இருந்தாலும் சகல பேரோடு நல்ல சௌஹார்தம் எல்லாம் உண்டு. சின்னவர்கள் எங்களை மாதிரி இருக்குவாள்லாம் கூட ஒரு விஷயம் சொல்லுவா, என்ன சதஸ் அப்படின்னு போயாச்சுன்னா இந்த சுவாமி ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார், நமக்கு விஷயத்தை எடுத்து கொடுத்துருவார் அப்படின்னு அவளுக்குலாம் ஒரு சந்தோஷம். என்ன சதஸ்ல கேள்வி மேல கேள்வி கேட்டால் சில சமயம் சொல்றவனுக்கு பயம் வந்துடும். ஆனா இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டா, கேள்வியே கேள்வியா கேட்காம இப்படி சொல்றையான்னு பதில சொல்லுவார். நீ இதைதானே சொல்ற அப்படின்னு அந்த பதிலையே சொல்லுவார். ஆமான்னு சொல்ல அவன் காரியம் முடிஞ்சு போயிடும், சிம்பிளா முடிஞ்சு போயிடும் காரியம். இல்ல நீ என்ன சொல்ல வர, இப்படி சொல்றியா அப்படி சொல்றியா அப்படின்னா அவனுக்கே சந்தேகம், என்ன சொல்றதுன்னு தெரியாம. ஆனால் அதாவது என்ன கேட்டான்னா, சதஸ்ல யார் விஷயம் சொல்றாளோ அவா பட்சம், அவா பட்சம் இருந்து அவளுக்காக பரிந்து பேசி அந்த விஷயத்தை ஸ்தாபிக்கக்கூடிய வழக்கு. சுவாமிக்கு நிறைய சிந்தனை பண்ணக்கூடிய சுபாவம் உண்டு. சீபாஷாதி கிரந்தங்கள்ல பல விஷயங்களை மனசுக்குள்ள ஆவர்த்தி பண்ணி இப்படியா அப்படியான்னு சொல்லி கடைசியில ஏதாவது விசேஷ அர்த்தத்தை சொல்ற வழக்கம். அந்த விசேஷ அர்த்தம் மெதுவா தான் வரும், ஆனால் அந்த அர்த்தம் ரொம்ப விசேஷமா இருக்கும். ஒரு சமயம் நாவல் பக்கத்துல ஸ்ரீ ஸ்ரீமதித்யாதி NSR தாத்தாச்சாரிய சுவாமி அவரே ஒரு தடவை சாதித்தார். அவரே என்ன கேட்டான்னா, மகாஜானி, அவரே ஒரு தடவை சாதித்தார், இந்த சுவாமி கிட்ட விசேஷமான அர்த்தங்கள்லாம் கிடைக்கும், நம்ம கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் இந்த விஷயத்தை. அதனால அந்த மாதிரி சதா சீபாஷ்ய சிந்தா, சதா வாக்கில் ஏதாவது ஸ்தோத்திரமோ இல்ல வேதமோ இதனுடைய அனுசந்தானம், அனுஷ்டானத்துல குறைவின்மை, நிறைய காலக்ஷேபங்கள், இப்படியோடு கூட ஒரு பூர்ணமான ஒரு வாழ்க்கை, நிறைந்ததான ஒரு ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரிய ஜீவனம் அப்படிங்கறத இந்த சுவாமி அழகா நடத்தி கொடுத்தார். ஸ்ரீரங்கம்ங்கிறது அதுக்கு ஏத்த இடமா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமான இடம். அதுக்கப்புறம் திருவேந்தபுரம் எழுந்தொள்ளினார். அதுக்கு எந்த குறவும் இல்லாம அங்கேயும் வந்து புஷ்கரணி முதலானதெல்லாம் தீர்த்தமாடுறதுக்கு இருந்து, அங்கேயும் நிறைய பேர் காலக்ஷேபம் கேட்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருந்தார். கோயில்லேயே காலக்ஷேபங்கள்லாம் நடந்தது. நாங்கள்லாம் நிறைய பேர் பகவத் விஷயங்கள், பகவத் விஷயம், கீதா பாஷ்யம் இதெல்லாம் பல தடவை சாதிச்சிருக்கேன். கோயிலே தான் காலக்ஷேபங்கள்லாம் நடக்கும். அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப இந்த சுவாமி கிட்ட ஒரு கௌரவம், ஒரு அபிமானம் எல்லாத்தோடையும் இருந்தார். அப்படியாக அங்கேயும் வந்து ஆச்சரியமாக சம்பிரதாய புரோசனம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து திருநின்றவூர் எழுந்துள்ளினார். ஏன்னா அவருடைய கடைசி குமாரர் என்னுடைய தம்பி திருநின்றவூர்ல இருந்தான். அங்கே வந்து அவனுக்கு வேதாத்தியங்கள்லாம் சொல்லி முடிச்சு வச்சு, அதுக்கப்புறம் காலக்ஷேபங்கள்லாம் அவனுக்கு பண்ணி வச்சு, நடுவில் கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்தில் இருந்தார். அப்போ கூட அங்கே பேர் சில பேர் வந்து எங்களுக்கு சத்விஷயங்கள்லாம் சொல்லணும், காலக்ஷேபம் பிரவச்சனங்கள்லாம் சொல்லணும்னு வந்து கேட்டால் அவளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஆக இப்படியாக மொத்தமும் நம்முடைய சம்பிரதாய விஷயமாகவே தன்னுடைய ஜீவனத்தை கழித்து பல பேருக்கு அனுகிரகம் பண்ணி அதன் மூலம் எங்களையெல்லாம் வாழ வைத்த ஒரு ஆச்சாரியர் அடியனுடைய திருத்தகப்பனார், அடியனுக்கு பித்ரே பிரம்மோபதேஷ்டரமே குருவே தெய்வதாயச்ச அப்படின்னு சொல்லும்படியாக விசேஷமாக அனுகிரகங்கள்லாம் பண்ணியிருக்க. இந்த ஐப்பசி ஹஸ்த திருநாளிலே அந்த சுவாமிக்கு பிடிச்ச சில விஷயங்கள், அதை எதுக்காக அடியன் சொன்னேன்னா, அதில் ஏதாவது அந்த அனுகிரக பலனாக அதில் ஏதாவது நமக்கும் அன்மையம் வந்து இந்த விஷயங்களில் கொஞ்சமாவது சம்பந்தம் அப்படின்னு வந்து நம்மளுடைய ஜீவனமும் சபலமாகுமா அப்படிங்கிறதுக்கு தான். அப்படி சபலமாச்சுன்னா அது அந்த சுவாமியினுடைய அனுகிரகம், அதுக்காக அடியன் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீசைல வம்சியாத்வரிதல்லதஸ்ய நாராயணார்யஸ்ய கிருபைக பாத்திரம் தஸ்யாத்மஜம் ஸ்ரீ வரதார்ய சூரிம் வித்வத்வரேண்யம் பிரணதோஸ்மி பக்த்யா.